శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం శీరుండ్రుదూకుల్త్రివేంకటమురయాన్ వారుణ్ణచ్చున్నపళమొళియుల్ ஓருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமலவும் வாழ்வு. நம்மளுடைய வைணவ சம்பிரதாயத்திலே பல ஆச்சாரியர்களுடைய குரு பரம்பரையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த பணியும் நம் இவ்வுலகை இருந்து எம்பெருமானுடைய திருப்படியை அடையக்கூடியதான நிலைகளை பற்றி பல பிரகரணங்களிலே பல கிரந்தங்களின் மூலமாக நமக்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ளனர். எம்பெருமானார் இராமானுஜருடைய பற்றி சொல்லுமானால் பல கிரந்தங்களினாலே எம்பெருமானை அடையக்கூடிய நிலையை சொன்னார். பிறகு நம்மளுடைய தேசிக சம்பிரதாயத்திலே சுவாமி தேசிகனை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சுவாமி தேசிகனுடைய பல நூல்களிலே வடமொழியில் பல நூல்களும் மணிப்பிரபாள உரைநடையில் பல நூல்களும் சுயமாக தமிழிலே அருளி செய்ததான பிரபந்தங்களும் பல. நமது சமய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவைகள் இருமொழிகள். ஒன்று வடமொழி வேதம், மற்றொன்று தென்மொழி வேதம். தென்மொழி என்று சொல்லக்கூடியதான தமிழ் அகஸ்திய பாஷா என்று சொல்லுவார்கள். இதிலே நம்மளுடைய சுவாமி தேசிகனுடைய ஆளுமை தமிழ் புலமை எவ்வாறாக இருக்கு என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வாறாக சுவாமி தேசிகன் அந்த தமிழ் இலக்கிய இலக்கண நடையை கைக்கொண்டு நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சியை தொண்டை செய்துள்ளார் என்பதைதான் இந்த தொகுப்பிலே நாம் பார்க்கப் போகிறோம். அதில் சில விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான அணிகளை சுவாமிகள் சுவாமி தேசிகன் நம்மளுடைய பிரபந்தத்திலே தேசிக பிரபந்தத்திலே கையாண்டுள்ளார். அதில் ஒரு விஷயம் நாம் பார்க்கும் பொழுது குறள்வெண்பா என்று சொல்லக்கூடியதான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது வள்ளுவனுடைய வாக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சித்தாந்தத்தினுடைய கருத்தை சுருக்கமாக அந்த வெண்பாவிலே மூன்றிலுள் மூன்று மூவிரண்டு முன்னாங்கும் தோன்ற துளையும் துயர் என்பதாக இரகசியத்ரயத்தினுடைய மூன்று பதமான மூலமந்திரத்தினுடைய ஆறு பதமான துவயன் பன்னிரண்டு பதமான சர்மஸ்லோகத்தை துயர்த்தலையும் என்பதை ரொம்ப அழகாக இந்த குறள் வெண்பாவிலே நமக்கு அருள் செய்துள்ளார் சுவாமி தேசிகன். இவ்வாறாக பல பாடல்களை பல அணிகளிலே நமக்கு தொகுத்து வழங்கிய ஒரு மகனீயர் நம்மளுடைய சுவாமி தேசிகன். ஏன் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தத்தினுடைய ஆற்றல், பிரபந்தத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு மற்றும் அவர் கையாண்டுள்ள பாசுரங்களினுடைய சொற்றொடர், இதையெல்லாம் நாம் வரப்போகிற தொடரிலே ஒன்று ஒன்றாக பார்த்து சுவாமி தேசிகன் எவ்வாறாக ஆழ்வாரிடத்திலே மனதை வைத்து அதனுடைய சொற்றொடரை எடுத்து நமக்கு அமுதமாக அளித்துள்ளார் என்பதை வரப்போகிற சொற்றொடரிலே நாம் பார்க்கலாம். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.